வணக்கம். தமிழ்நாடு மாணவிளைஞர் கூட்டமைப்பு ஞானப்பிரகாசம். கடந்த 2-3 நாட்களாக வெளியில் பண்ணையினுடைய வடிவமைப்பு சம்மந்தமாக போயிட்டுருந்தோம், அதனால் பதிவெல்லாம் போட முடியல. ஆண்டிமடம் குடிகாடு செந்தில் அவருடைய பண்ணையில் பார்த்திங்கன்னா இந்த சம்மங்கி தோட்டம், அடுத்தது நிலத்தினுடைய வடிவமைப்பு, இதை எல்லாத்தையும் பார்த்து அங்கே எப்படி உரம் இடுது அந்த பதிப்பை பார்த்துருப்பீங்க. அதுபோல் அவருடைய தோட்டத்தெல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக பிரசாத் மணி தேவக்கோட்டை, அங்கே வந்து பிரசாத் மணியினுடைய இதில் வந்து நிலத்தை ஒரு 5 ஏக்கர் நிலத்தை எப்படி வடிவமைக்கிறது அப்படின்னு போய் பார்த்து அதை எப்படிலாம் வரப்பெடுக்கணும், எந்த மாதிரி எடுக்கணும், எப்படி மரப்பயிர்கள்லாம் வரப்பில் கொண்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இந்த வடிவமைப்பு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கோம். ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா, எங்கெல்லாம் போய் நம்ம அந்த பண்ணையினுடைய வடிவமைப்பை சீர் பண்ணி வைக்கிறோமோ அங்கெல்லாம் அந்த இயற்கை அமைப்பை வந்து புரிஞ்சிக்கிட்டு நம்ம அதோடு செய்யும்போது இயற்கை ரொம்ப அற்புதமாக அங்கே விளங்குது. இதை சென்ற மாதமே நம்ம பல்லடம் திரு பழனிசாமி அவங்க தோட்டத்தில் பார்த்தோம் இல்லைங்களா. கிட்டத்தட்ட போன வருஷம் இதே நாளில் மோட்டாரே ஓடாமல் இருந்த அந்த நிலமையில் இப்போ வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் மோட்டார் ஓடுது, போதுமான அளவு கிணத்துல தண்ணி இருக்குது. இப்போவும் தேங்காய் வந்து ஒரு 4000 காய்க்கு மேலே போட்டாங்கிறாரு. இன்னும் வந்து காய்கள் நிறைய குறும்பையெல்லாம் வச்சிருச்சு, பசுமையாக பார்த்தோம். இதே அடிப்படை கட்டமைப்பில் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உருவாக்குறோம். ரெண்டாவது, விவசாயிக்கு போதுங்கிற அளவுக்கு வருமானம் வரணும். அது வந்து ரொம்ப அதிகமான செலவு இல்லாமல் அல்லது செலவே இல்லாமல் விவசாயிக்கு வருமானம் வரணும். இந்த அடிப்படையில் நம்ம யோசிக்கிறோம், அதை செயல்முறைப்படுத்தி பார்க்குறோம். அதற்கான செயல்முறை உத்திகளையெல்லாம் நம்ம செஞ்சும் காமிக்கிறோம், செஞ்சும் பார்க்குறோம், சோதனை முயற்சியாகவும் செய்கிறோம். அது வந்து சாதனையை நோக்கி கொண்டு போகணும். இது நம்முடைய விவசாயினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் விடியலை கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். அந்த மாதிரி தான் இந்த நீர் கட்டமைப்பை ஏற்படுத்துறது, நிலத்தினுடைய வடிவமைப்பு, சூழல் இலை, பயிருக்கு வேண்டிய சூழல் இலை கட்டமைக்கிறது, அந்த பயிருக்கு தேவையான நுண்ணுயிர்கள் மற்றும் நுண்ணூட்டங்கள் பேரூட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதையெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வழிவகை வைக்கிறது இயற்கையான முறையில் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். சரியா, அடுத்த பதிவுக்கு வரேன்.